ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ವೈದೇಶಿಕ ಶ್ರುತಿ ಗಿರಾಮಪಿ ಭೂಯಸೀನಾಂ ವರ್ಣೇಶು ಮಾತಿ ಮಹಿಮಾ ನಹಿ ಮಾದೃಶಾಂ ತೇ ಇತ್ಥಂ ವಿದಂತಮಪಿ ಮಾಂ ಸಹಸೈವ ಗೋದೇ ಮೌನದ್ರುಹೋ ಮುಖರಯಂತಿ ಗುಣಾಸ್ವದೀಯಾಃ ತ್ವತ್ಪ್ರೇಯಸಶ್ರವಣಯೋರಮೃತಾಯಮಾನಾಂ ತುಲ್ಯಾಂ ತ್ವದೀಯ ಮಣಿನೂಪುರಸಿಂಚಿತಾನಾಂ ಗೋದೇ ತ್ವಮೇವ ಜನನಿ ತ್ವದಭಿಷ್ಟವಾರ್ಹಾಂ ವಾಚಂ ಪ್ರಸನ್ನ ಮಧುರಾಂ ಮಮ ಸಂವಿಧೇಹಿ ಕೃಷ್ಣಾನ್ವಯೇನ ದಧತೀಂ ಯಮುನಾನುಭಾವಂ ತೀರ್ಥೈರ್ಯಥಾವದವಗಾಹ್ಯ ಸರಸ್ವತೀಂ ತೇ ಗೋದೇವಿಕಸ್ವರ ಧಿಯಾಂ ಭವತೀ ಕಟಾಕ್ಷಾತ್ ವಾಚ ಸ್ಫುರಂತಿ ಮಕರಂದ ಮುಚಃ ಕವೀನಾಂ ಅಸ್ಮಾದೃಶಾಮಪಕೃತೌ ಚಿರ ದೀಕ್ಷಿತಾನಾಂ ಅನ್ಹಾಯ ದೇವಿ ದಯತೆ ಯದಸೌ ಮುಕುಂದಃ ತನ್ನಿಶ್ಚಿತಂ ನಿಯಮಿತಸ್ತವ ಮೌಳಿದಾಂ ತಂದ್ರೀ ನಿನಾದ ಮಧುರೈಶ್ಚ ಗಿರಾಂ ನಿಕುಂಭೈಃ ಶೋಣಾಧರೇಪಿ ಕುಚಯೋರಪಿ ತುಂಗಭದ್ರಾ ವಾಚಾಂ ಪ್ರವಾಹನಿವಹೇಪಿ ಸರಸ್ವತೀ ತ್ವಂ ಅಪ್ರಾಕೃತೈರಪಿ ರಸೈರ್ವಿರಜಾ ಸ್ವಭಾವಾತ್ ಗೋದಾಪಿ ದೇವಿ ಕಮಿತುರ್ನನು ನರ್ಮದಾಸಿ ವಲ್ಮೀಕತಶ್ರವಣತೋ ವಸುಧಾತ್ಮನಸ್ತೆ ಜಾತೋ ಬಭೂವ ಸ ಮುನಿಃ ಕವಿ ಸಾರ್ವಭೌಮಃ ಗೋದೇ ಕಿಮದ್ಭುತಮಿದಂ ಯದಮೀ ಸ್ವದಂತೆ ವಕ್ತ್ರಾರವಿಂದ ಮಕರಂದ ನಿಭಾಃ ಪ್ರಬಂಧಾಃ ಭೋಕ್ತುಂ ತವ ಪ್ರಿಯತಮಂ ಭವತೀವ ಗೋದೇ ಭಕ್ತಿಂ ನಿಜಾಂ ಪ್ರಣಯ ಭಾವನಯಾ ಗೃಣಂತಃ ಉಚ್ಚಾವಚೈರ್ವಿರಹ ಸಂಗಮಚೈರುದಂತೈಃ ಶೃಂಗಾರಯಂತಿ ಹೃದಯಂ ಗುರವಸ್ವದೀಯಾಃ ಪಾತಃ ಸಮುತ್ಥಿತವತೀಮಧಿ ವಿಶ್ವಚಿತ್ತಂ ವಿಶ್ವೋಪಜೀವ್ಯಮೃತಂ ವಚಸಾ ದುಹಾನಾಂ ತಾಪಚ್ಛಿದಂ ಹಿಮರುಚೇರಿವ ಮೂರ್ತಿಮನ್ಯಾಂ ಸಂತಃ ಪಯೋಧಿ ದುಹಿತುಃ ಸಹಜಾಂ ವಿದುಸ್ತ್ವಾಂ ತಾತಸ್ತು ತೇ ಮಧುಪಿದಸ್ತುತಿಲೇಶವಸ್ಯಾತ್ ಕರ್ಣಾಮೃತೈಸ್ತುತಿಶತೈರಣವಾಪ್ತ ಪೂರ್ವಂ ತ್ವನ್ಮೌಳಿಗಂಧ ಸುಭಗಾ ಉಪಹೃತ್ಯ ಮಾಲಾಂ ಲೇಭೇ ಮಹತ್ತರ ಪದಾನುಗುಣಂ ಪ್ರಸಾದಂ ದಿಗ್ದಕ್ಷಿಣಾಪಿ ಪರಿಭಕ್ತ್ರಿಮ ಪುಣ್ಯ ಲಭ್ಯಾತ್ ಸರ್ವೋತ್ತರಾ ಭವತಿ ದೇವಿ ತವಾವತಾರಾತ್ ಯತ್ರೈವ ರಂಗಪತಿನಾ ಬಹುಮಾನ ಪೂರ್ವಂ ನಿದ್ರಾಳುಣಾಪಿ ನಿಯತಂ ನಿಹಿತಾಃ ಕಟಾಕ್ಷಾಃ ಪ್ರಾಯೇಣ ದೇವಿ ಭವತಿ ವ್ಯಪದೇಶ ಯೋಗಾತ್ ಗೋದಾವರೀ ಜಗದಿದಂ ಪಯಸಾ ಪುನೀತೆ ಯಸ್ಯಾಂ ಸಮೇತ್ಯ ಸಮಯೇಷು ಚಿರಂ ನಿವಾಸಾತ್ ಭಾಗೀರಥೀ ಪ್ರಭೃತಯೋಪಿ ಭವಂತಿ ಪುಣ್ಯಾಃ ನಾಗೇಶಯ ಸುತನು ಪಕ್ಷಿರಥಃ ಕಥಂ ತೇ ಜಾತ ಸ್ವಯಂವರ ಪತಿಃ ಪುರುಷಃ ಪುರಾಣಃ ಏವಂ ವಿಧಾ ಸಮುಚಿತಂ ಪ್ರಣಯಂ ಭವತ್ಯಾಃ ಸಂದರ್ಶಯಂತಿ ಪರಿಹಾಸ ಗಿರಸ್ಸಖೀನಾಂ ತ್ವದ್ಭುಕ್ತ ಮಾಲ್ಯ ಸುರಭೀಕೃತ ಚಾರು ಮೌಳೇಃ ಹಿತ್ವಾ ಭುಜಾಂತರ ಗತಾಮಪಿ ವೈಜಯಂತೀಂ ಪತ್ಯುಸ್ತವೇಶ್ವರಿ ಮಿಥಃ ಪ್ರತಿಘಾತ ಲೋಲಾಃ ಬರ್ಹಾತಪತ್ರ ರುಚಿಮಾರಚಯಂತಿ ಭೃಂಗಾಃ ಆಮೋದವತ್ಯಪಿ ಸದಾ ಹೃದಯಂಗಮಾಪಿ ರಾಗಾನ್ವಿತಾಪಿ ಲಳಿತಾಪಿ ಗುಣೋತ್ತರಾಪಿ ಮೌಳಿಸ್ಪಜಾ ತವ ಮುಕುಂದ ಕಿರೀಟ ಭಾಜ ಗೋದೇ ಭವತ್ಯ ಧರಿತಾ ಖಲು ವೈ ಜಯಂತಿ ವನ್ಮೌಳಿದಾಮಣಿ ವಿಭೋ ಶಿರಸಾ ಗೃಹೀತೆ ಸ್ವಚ್ಛಂದ ಕಲ್ಪಿತ ಸಪೀತಿ ರಸಃ ಪ್ರಮೋದಾಃ மஞ்சுஸ்வரா மதுலிஹோ விதது ஸ்வயம் தே ஸ்வாயம் வரம் கமபி மங்கள தூர்ய கோஷம் விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ வக்ஷஸ்தலே ச கமலாஸ்தர சந்தனேனா ஆமோதிதோபி நிகமைர் விபுரங்கிரி யுக்மே தத்தேன தேன சிரசா தவ மௌளி மாலாம் சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம் மாலாமபி த்வதளகைரதிவாஸ்ய தத்தாம் ப்ராயேன ரங்கபதிரேஷ விபர்த்தி கோதே சௌபாக்ய சம்பத அபிஷேக மகாதிகாரம் துங்கைர கிருத்ரிம கிர ஸ்வயமுத்தமாங்கைஹி யம் சர்வகந்தைதி சாதரமுத்வஹந்தி ஆமோதவன்யமதிகச்சதி மாலிகாபிஹி சோபி த்வதீய குடிலாலக வாசிதாபிஹி தன்யே சமஸ்த ஜகதாம் பிதுருத்தமாங்கே த்வன்மௌளி மால்ய பரசம்பரணேன பூய இந்தீவரஸ்ரஜமிவாதததி த்வதீயாணி ஆகே கராணி பகுமான விலோகிதாணி ரங்கேஸ்வரஸ்ய தவச பிரணயானுபந்தாத் அன்யோன்யமால்ய பரிவிருத்திவபிஷ்டுவந்தஹ வாசாலயந்தி வசுதே ரசிகாஸ்த்ரிலோகீம் நியூனாதிகத்வ சமதா விஷயைர்விவாதைஹி தூர்வாதள பிரதிமயா தவ தேஹ காந்த்யா கோரோச்சனா ருச்சரயா ச ருச்சேந்திராயாஹ ஆசீதனுத்தித சிகாபல கண்டசோபம் மாங்கல்யதம் பிரணமதாம் மதுவைரிகாத்ரம் அர்ச்சியம் சமர்ச்சிய நியமைர் நிகம பிரசூனைஹி நாதம் த்வயா கமலயா ச சமேயி வாம்சம் மாதஸ்திரம் நிரவிஷன் நிஜமாதிராஜ்யம் மாண்யாமணு பிரபதயோபி மஹீக்ஷிதஸ்தே ஆர்த்ராபராதினி ஜனேப்யதிரக்ஷணார்த்தம் ரங்கேஸ்வரஸ்ய தமயா விநிவேத்யமானே பார்ஷ்வே பரத்ர பவதி இதி தத்ர நாசீத் ப்ராயேன தேவி வதனம் பரிவர்த்திதம் ஸ்யாத் கோதே குணைரபனயன் பிரணதாபராதான் ப்ரூக்ஷேபயேவ தம போக ரசானுகூலஹ கர்மானுபந்தி ஃபலதான ரதஸ்ய பர்த்துஹ ஸ்வாதந்த்ர்ய துர்வ்யசன மர்ம பிதா நிதானம் ரங்கே தடிக்குணபதோ ரமயைவ கோதே கிருஷ்ணாம்புதஸ்ய கடிதாம் கிருபயா சுவ்ருஷ்ட்யா தௌர்கத்ய துர்விஷ விநாஷ சுதா நதீம் த்வாம் சந்த பிரபத்ய சமயந்த்ய சிரேன தாபான் ஜாதாபராதமபி மாமனுகம்ப்ய கோதே கோப்த்ரீயதி த்வமசி யுக்தமிதம் பவத்யாஹ வாத்சல்ய நிர்பரதயா ஜனனீ குமாரம் ஸ்தன்யேன வத்தயதி தஷ்டபயோதராபி சதமகமணி நீலா சாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமிதா அங்கீ சாந்திரவாத்சல்ய சிந்துஹ அலக விநிஹிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஹ்ருதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹ சதமகமணி நீலா சாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமிதா அங்கீ சாந்திரவாத்சல்ய சிந்துஹ அலக விநிஹிதாபிஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஹ்ருதி கோதா விஷ்ணுசித்தாத்மஜானஹ இதி விகசித பக்தேருத்திதாம் வேங்கடேஷாத் பஹுகுண ரமணீயாம் பக்தி கோதா ஸ்துதிம் யஹ சபவதி பஹுமான்ய ஸ்ரீமதோ ரங்க பர்த்துஹ சரண கமல சேவாம் சாஸ்வதீம் அப்யுபைஷ்யன் இதி விகசித பக்தேருத்திதாம் வேங்கடேஷாத் பஹுகுண ரமணீயாம் பக்தி கோதா ஸ்துதிம் யஹ சபவதி பஹுமான்ய ஸ்ரீமதோ ரங்க பர்த்துஹ சரணகமலசேவாம் சாஸ்வதீமப்யுபைஷ்யன் கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.